ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் ஏகாதசஹ ஸ்லோகஹ. யம் சாத்விகம் அஹங்காரம் ஆமனந்த்யக்ஷசாயகம் அவ்யாத்வஷ்சக்ரரூபஸ்ய தத்தனுஷ்சார்கதன்வனஹ. அவ்யாத் இதா கிரியாபதம். அவ்யாத்ன்றது அவரக்ஷணே அப்படிங்கிற தாத்துவினுடைய ஆஷீர்லிங்கு பிரதம புருஷா ஏகவச்சனம். ஆஷீர்லிங் அப்படின்றது ஒரு மூடு, பெனடிக்டிவ் மூடு இங்கிலீஷில் பேர், ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லை விரும்புறது. அவ்யாத்னா இப்போ ரட்சிக்க வேண்டும், காக்க வேண்டும். யாரை? யுஷ்மான் வஹ, உங்களை. யார் காப்பாற்ற வேண்டும்? தனுஹு. தனுஹுனா தனுஷ் சப்தம், வில். தத் தனுகுன்னு சொல்லச்சே அந்த வில்னு அர்த்தமாகுது. பூர்வம் சொன்ன ஸ்லோகங்கள் மாதிரியே விசேஷங்களை அன்வயிச்சுன்னு வரணும். ஸோ தத் தனுகு வஹ அவ்யாத், அந்த வில், அப்படிப்பட்ட வில்லானது உங்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றட்டும். ஷார்ங்க தன்வனஹா, தன்வான சப்தம் அது, அது தன்வனஹான்றது அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். ஷார்ங்கம் என்னும் தனுவை உடையவன் எம்பெருமான். ஷார்ங்கஹான்னு அந்த வில்லுக்கு பெயர். அந்த தனுஷ், அந்த தனுஷை உடையவன் ஷார்ங்க தன்வா, அவனுடைய சொல்லச்சு ஷார்ங்க தன்வனஹா. ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அவன் எப்படி இருக்கான்? சக்கர ரூபஸ்ய, அதாவது முன்னாடியே சொன்னோம், எம்பெருமானுடைய ஒரு சக்தியினுடைய வடிவமே சக்கர தாழ்வார். அதனால அவர் ரெண்டு பேருக்குள்ள நிறைய சாமியங்கள் இருக்கு. ஸோ சக்கர ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அப்படிப்பட்ட வில்லானது உங்களை காக்க வேண்டும். சக்கர ரூபஸ்யன்றது சக்கர ரூபகா, அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். சக்கர ரூபத்தில் இருக்கக்கூடிய இல்லை வடிவு கொண்ட அவனுடைய அர்த்தம். இப்போ மேலே இருக்கிற ரெண்டு பாதங்களும், பிரதமஹ பாதக த்வித்திய பாதக, ரெண்டுமே வந்து விசேஷணங்கள். எம் சாத்விகம் அகங்காரம் ஆமனந்த்யக்ஷசாயகம், அதில் ஆமனந்தி அதுதான் வந்து கிரியாபதம். ஆ மனு, மனுன்னு மனனே, அதாவது ஒப்புக்கொள்ளுதல், நினைத்தல், சொல்லுதல், அந்த மாதிரி இடத்துல வரும். மனந்தி, ஆமனந்தி, ஆன்றது உபசர்க்கம். ஸோ ஆமனந்தினா கூறுகிறார்கள், இல்லை சொல்கிறார்களோ, இல்லை எண்ணுகிறார்களோ, உரைக்கிறார்களோ, அந்த மாதிரி. இந்த இடத்துல அவர் சப்ஜெக்டை போடலை. ஸோ வி ஹாவ் டு அஸ்யூம் தட் மேபி பெரியவாளா சொல்கிறா, முனிவர்கள் இல்லாட்டி யோகிகள் இல்லை ஆச்சாரியர்கள் கருதுகின்றனரோ. எதை? அகங்காரம் சாத்விகம் அக்ஷசாயகம் எம் சாத்விகம் அகங்காரம் ஆமனந்தி. இதுதான் அன்பை இப்படிதான் பண்ணணும். அக்ஷசாயகம், அக்ஷன இந்திரியம், அக்ஷன்றது இந்திரியத்தை குறிக்கும், சாயகனா அம்பு. ஸோ அக்ஷசாயகம்னா இந்திரியத்தையே அம்பாக கொண்ட அதை, அக்ஷசாயக தம் அக்ஷசாயகம், இந்திரியங்களை அம்பாக உடையதை. அது எது? எம், எம்னா எது சப்தம், த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம். எதை, அதாவது எந்த வில்லை, எனக்கு தனுகுன்னு போட்டதுனால அந்த தனுஷ்க்கு இதை அண்மையம் பண்ணணும். அம்புகளை, இந்திரியங்களை அம்புகளாக கொண்ட அந்த எந்த வில்லை? சாத்விகம் அகங்காரம், அதாவது இது கொஞ்சம் ஃபிலாசபிகலி இண்டிகேட்டிவ் ஸ்லோகம் இது. அதாவது சிருஷ்டி கிரமத்தில் வரைச்ச பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து மகத்து, மகத்திலே அகங்காரம்னு போகும். அது அந்த அகங்காரத்திலே மூன்று வகை, சாத்விகம் ராஜசம் தாமசம். அந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து தான் இந்திரியங்கள் மனசெலாம் தோன்றுறது. அப்போது இது தேசிகன் வந்து இந்த தேசிக பிரபந்தத்திலேயே கூட சொல்லியிருக்காரு. புருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருதி மறுவாகலாம் வரைச்சு ஷாங்கம் சங்காக மனம் திகழியாக இருடீகங்கள் இருந்தும் சரங்களாக, சரம்னா அம்பு. ஸோ அதையே இங்கே இந்த ஸ்லோகத்தில் இண்டிகேட் பண்ணுறார். அந்த வில்லு தான் இப்போது சாத்விக அகங்காரத்தினுடைய வடிவமாக இருக்கு. இதுதான் அதை நினச்சிக்கல், அதுதான் இது. ஸோ அப்போ அக்ஷசாயகம் எம் சாத்விகம் அகங்காரம் ஆமனந்தி, இந்திரியங்களை அம்புகளாக சரங்களாக உடைய எந்த வில்லை சாத்விக அகங்காரமாக கருதுகின்றனரோ, யோகிகள் முனிவர்கள் ஆச்சாரியர்கள், அந்த சுதர்ஷன ஆழ்வாருடைய வடிவை உடைய எம்பெருமானுடைய சாரங்கபாணியான எம்பெருமானுடைய வில்லானது உங்களை காக்க வேண்டும்னு அர்த்தமா இருக்கு. ஸோ அண்மை எப்படி போறது, அக்ஷசாயகம் யம் சாத்விகம் அகங்காரம் அமனந்தி சக்கர ரூபஸ்ய ஷாங்க தன்வனகா தத் தனுகு பஹ அவ்யாத். அக்ஷசாயகம் இந்திரியங்களையே சரங்களாக உடைய இல்ல அம்புகளாக கொண்ட உடைய யம் எந்த வில்லை, சாத்விகம் அகங்காரம் சத்வகுணம் மீதங்கி இருக்கக்கூடிய அகங்காரம். அகங்காரம் ஆனது மூன்று வகைன்னு அந்த எவல்யூஷன் சிருஷ்டி கிரமத்தில் வரும், சாத்விகம் ராஜசம் தாமசம்னு. தாமசத்திலேருந்து பஞ்சபூதங்கள் அதெல்லாம் தோன்றும், சாத்விகத்திலேருந்து மனசு இந்திரியங்கள்லாம் தோணும். ஸோ அப்படிப்பட்ட சாத்விக அகங்காரமாக எது கருதப்படுகிறதோ, எந்த வில் எந்த ஆயுதம் ஆமனந்தி கூறுகிறார்களோ கருதுகிறார்களோ ஆச்சாரியர்கள், சக்கர ரூபஸ்ய சக்கரத்தாழ்வான் வடிவு கொண்ட அந்த சாங்க தன்மனக சாங்கம் என்னும் வில்லையுடைய பகவானுடைய தத் தனுகு அந்த வில்லானது எதை சாத்விக அகங்காரமாக கருதுகிறார்களோ அந்த வில்லானது உங்களை காக்க வேண்டும். வஹ அவ்யாத் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் அர்த்தமும் ஆகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.